ீமாவேங்கடநாச்சாரியைதாச்சிதேசரீ வேதாந்தாச்சாரியோ மே சங்கம் சதாசரி பிரசனகலிதோஷாம் பிராஜ்யபோகாபந்தாம் சமதிதகுணஜாதாம் சம்யகாச்சாரயுக்தாம் சுகஜனபகுமான்யாம் ஸ்ரயசிம் வேங்கடாத்ரௌ ஸ்ரீயம் உபஜித நித்யம் ஸ்ரீநிவாசத்வமேவ கண்ணடியினை காட்டும் வெற்பு கடுவினைவினையும் கரியும் வெற்பு தென்னமது வீடன்ன திகழும் வெற்பு தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெற்பு புண்ணியத்தின் புகழ்ப்பு புகழும் வெற்பு பொன்னுலகில் போகவெல்லாம் புணர்க்கும் வெற்பு விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு பெருமாள் இதையே ஒரு பத்னியாக்கி ஒரு மகிழ்வியாக்கி தேசிகன் சாதித்து வர தேவநாதனை பகிர போது தேவநாயக பஞ்சாசன் சொன்னார். அவனையே அச்சுதன் நினைச்சு அச்சுத சதகன் சொன்னார். வரதராஜன ஸ்தோத்திரம் பண்ணுவது வரதராஜ பஞ்சாசன் சொன்னார். ரங்கநாதனுக்கு பகவத் தியான சோபானம் பண்ணார். இந்த சீனிவாச ஸ்தோத்திரமும் பண்ணல தேசிகன். தயாசதகம் சீனிவாச காட்டிலும் தயை இருந்தால்தான் நம்ம எல்லாம் காப்பாற்றப்படுவோம். ஏன்னா தயையை பத்தியே சீனிவாசனுடைய தயையை பத்தியே பாடிட்டார். அது 27வது ஸ்லோகம் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். 27வது ஸ்லோகம் அதிலங்கிர சாசனேஷு அவிக்ஷ்ணம் விஷசைலாதி பதேகே விஸ்வம் பெருமாளுக்கு கோபம் வரும். ஜீவன்கள் பண்ற அபராதத்தை பார்த்துட்டு கோபம் வரலாம். எப்ப கோபம் வரும்? பகவானுடைய ஆக்கியை மீற போது, பகவானுடைய சொல்படி நடக்காத போது. பகவான் சொல் நமக்கு எப்படி தெரியும்? நேரம் சொல்லுவாரா? ஸ்ருதியும் சொல்லியும் பெருமாளுடைய ஆக்கியை ஸ்ருதியை சொல்லி யாரும் மீறுறானோ அவன் மீது கோபம் வரும். பகவான் தினம் ஸ்நானம் பண்ணணும், சந்தியை பண்ணணும், அழகாக சந்தியா உபாசிட்டு இப்படி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் ஒழிக்கணும். இப்படி சாஸ்திரங்கள் நிறைய ஸ்ருதிகள் ஆர்டர் போட்டிருக்காரு பகவான். வேதம் மூலமாக ஸ்ருதிகள் சாசஸ்பதி, தக்ஷஸ்பதி, ஆபஸ்தம்ப ஸ்ருதி, வைகாந்தஸ்ருதி, போதாயன ஸ்ருதி, இப்படி பல ஸ்ருதிகள் ரிஷிகள் மூலமாக அந்த வேதத்தை அர்த்தத்தை விளக்கியிருக்காரு. அப்போ ஸ்ருதி என்ற வேதமும் ஸ்மிருதி என்ற ரிஷிகளுடைய ஸ்ருதிகளும் நமக்கு பகவத் ஆக்கியங்கள். அப்ப யார் இந்த பகவத் ஆக்கியங்களை மீறாரோ, பகவானை சொல்ல மீறான் அர்த்தம், ஸ்ருதியும் ஸ்மிருதியும் மீறவன், அதிலங்கனம் பண்றவன், அவன் மீது கோபம் வரும். பகவானை சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியம், எந்த ஆணையதோ அதெல்லாம் ஸ்ருதியும் ஸ்மிருதியும் எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்தது, யார் அதை மீறி நடக்கிறானோ அவன் என்னுடைய ஆக்கியம் மீறவனதான். பெருமாள் சொல்றதை கேட்பேன், ஆனா ஸ்ருதி சொல்றதை கேட்க மாட்டேன்னா பெருமாள் ஆக்கியம் மீறத அர்த்தம். ஆக்ஞாச்சேதி ஆக்கியம் மீறவன், பெருமாள் பயங்கரமான பதம் போறார். ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லக்கூடிய ஆக்கியம் எவன் மீறானோ, மம துரோகி, எனக்கு துரோகம் பண்ணவனாரா? இல்ல சுவாமி, உன்னையே அவன் பக்தன் தானே கேட்கலாம். அழித்தி சொல்ல துரோகி மத் பக்தோபி, என் பக்தன் தான் ஒத்துக்கிறேன், ஆனா ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்ல மாட்டவன். விஷ்ணு பக்தனுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவன் எவ்வளவு வித்தியாசம் கேட்டாரு. விஷ்ணு பக்தனா இருக்கலாம், வேற தேவதைகிட்டே போக மாட்டான், ஆனா ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லப்படி நடக்கிறேன்னா அவன் ஸ்ரீ வைஷ்ணவன் இல்ல, பகவத் துரோகின்னு சொல்ல. அதுதான் இங்க சொல்ற உள்ளங்கிர சாசனேஷு, பகவத் சாசனத்தை யார் மீறானோ, அபீக்ஷ்ணம் தொடர்ந்து மீறானோ, தீர்த்திட்டு மீறானோ, விஸ்ரம்பிதோஷ்மா, பகவானுக்கு ஒரு உஷ்ணம் உண்டா. உஷ்ணம் என்ன? கோபம். இதே பார்க்கலாம், மனுஷாருக்கு கோபம் வந்தா உஷ்ணம் அதிகமான உடம்புல விஸ்ரம்பிதோஷ்மா, அது புரிதல் வைக்கிறது யாரு? குணதேவ தயா ஆச்சாரியோ பக்மயா விதாயி ஆள சகஸ்தரோ மன்ன மயா விதாயின்னு தன்னை நைச்சியாக சொன்னாலும் நமக்கு சொல்லுகிற ஆள வந்தார். பெருமாளே எவ்வளவு அபராதம் பண்றதுனா என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான அபராதம் பண்ணவன் பாபம்னு யாரும் கிடையாது. பகவானுக்கு கோபம் வரும்போது எனக்கு கோபத்தை தணிக்க வேண்டும். உல்லங்கிதம் உல்லங்கித சாசனேஷு, கை என்ன இருக்கா பகவானுக்கு குளிச்சு உண்டு பண்றார் ஜீவனை காப்பாற்றத்துக்காக. நமக்கும் தெய்வீட இன்னொருவன் தானே லக்ஷ்மி, ஸ்ரீபிருஷ்ண சம்மிதை அப்படின்னு ஆகமங்கள பிராட்டியை சொல்றான். ராயஸ்தீர்த்த பிரசங்கேஷு, தப்பு பண்ணா எத்தனையோ பிராயஸ்தம் இருக்கு. சப்தம் கிருஷ்ணம், சப்த கிருஷ்ணம், சாந்தாயண கிருஷ்ணம், சப்த கிருஷ்ணம், இதெல்லாம் பாபம் பண்ணா இந்த மாதிரி உடம்புல வருத்தி போய் பண்ணா அந்த பாபம் போகும். அப்போது சரியா பண்ணணும் இல்லையான்னு தெரியாது. எத்தனை பாபம் பண்ணணும், எத்தனை கிருஷ்ணம் பண்ணணும், எப்ப முடியுது. அதனால பிராட்டி சொல்லிருக்கா சமீதி இல்லை, என்ன பிராயசத்தம் பண்ணும்போது வந்தா என்ன எங்கிட்ட சடாயி பண்ணணும். பெருமாள் சடாயி பண்ண நம்ம அனுபவிச்சிருக்கோம். பிராட்டி அழகா சொல்லிட்டான், பெருமாள் கிட்ட நீங்க போக முடியாது, அவனுக்கு கோபம் வரும், நீ பிராயசத்தை பண்ணிருக்க மாட்டேன், பிராயசத்தை ஒழுங்காக நடந்திருக்காரு. முதல்ல எங்கிட்ட பிரபத்தி பண்ணிடும், நாம் பார்த்து வேண்டாம். எவ்வளவு தருவ கருணை பாருங்க. சக தர்மச்சரியம் சௌரேகி நித்தியம் அஜாத நித்யா, அவனுக்கு தண்டனை கொடுக்கவே தெரியாது. பெருமாண்ட வார்த்தைகள்னு என்ன சொல்றா, பிராயஷ்டித்த பிரசங்கேஷு, நிறைய பாவம் பண்ற பிராயசம் எல்லாம் ஆரம்பிக்கிறேன், இது முடிவு ஏது, அது சரியா பண்ற யாரும் தெரியும். எத்தனை பாவத்துக்கு எவ்வளவு பிரயசனம் பிராயசனம் பண்றது, எங்கிட்ட சிவராயி பண்ணுண்டா பிராட்டி. பெருமாவோட சிவராயி பண்ணத்துக்கு என்ன ஸ்ரீ பிரபத்தி இப்படிதான் பண்றா எல்லாரும். முதல்ல பெரும் பிராயஷ்டித்த பிரசங்கேஷு, தேவதேவியான எங்கிட்ட சிவராயி பண்ணு, அப்ப தயாதேவி பெருமாவோட உங்கிருந்த தனிப்பாள். லட்சுமி அவதாரம் தயாதேவி, அப்படிப்பட்ட உள்ளங்கிற சாசனையில் கோபம் வரும், பெருமாள் கோபத்தை தணிக்கணும். பெருமாளே கோபத்தை தணிச்சுப்பார், ரொம்ப பாவம் என்ன பண்ணுறது. பரசுராமருக்கு அந்த அவதாரம் எடுத்தாரு, குரோதாம ஒரே கோபம், அவர் அசகன முனியினை தேசியம் பேர் வச்சார், பொறுத்துக்கவே மாட்டாங்க, அவ்வளவு கோபம் வரும். அவர் தரப்பிலான ஜமதக்னி மகா தபஸ்வி ஆஸ்திரவீரியாஜன் ஆயிரம் கை கொண்டு வரும், இப்படி ஆண்டான் பேர சொன்னாலே போல திருட்டு போற வச்சு திரு ஓடி வந்துடும். அவன் என்ன பண்ண, ஜெவதக்னி ஆசிரமத்துக்கு போனான், காமசீரன் பசி இருந்தது, அது எல்லாத்தையும் கொடுக்கும். இது ரிஷிக்கு எதுக்கு காமசீரன், நம்ம தான் ராஜிதார, நம்ம மண்ணை இருந்தா எவ்வளவு இருந்து அது கேட்டு பார்த்தான். ஜெவனுக்கு கொடுக்க மாட்டாங்க, நான் யாகங்கள்லாம் பண்ணணும், எனக்கு வேணும், அதை அபகரிச்சிட்டு போட்டான். அபகரிச்சிட்டு போயிடும், அதோட பிள்ள அவர் அபச்சாரம் பண்ணி உடனே வந்து ஜமதக்கினி வர நிஷ்டையில் இருக்க ஜமதக்கினி பரசுராமர் வர தகப்பனார்கள் நடந்த சமாச்சாரத்தை சேர்ந்தார். ஒரே கோபம், அவர் வந்து வில்லத்து சண்டைக்கு போறார், அவரோட யுத்தம் பண்றார், அவரை ஜெயிக்கிறார். அது விட்டு அது உள்ளே ஆத்திரி ஆச்சரிய சத்து இது பட்ட சைன்யங்கள்லாம் ஜமதக்கினி தலையை வச்சுட்டு காத்திரியாஜன பரசுராமன் கொண்டு வந்து பார்த்தா தகப்பனா தலை இல்ல, உடனே தம்பிகள் கிட்ட சம்சாரம் ஏற்பாடு பண்ணிட்டு உடனே கோபம், சம்சாரம் கூட பண்ணல, நேரம் போன சத்திரியம் தானே பண்ணான் அந்த ராஜா. 21 தலைவரி துஷ்டமான ராஜாக்களை வெட்டி வெட்டி வெட்டி போயிட்டு வெட்டி போயிட்டு ரத்தத்துல தர்ப்பணம் பண்ணுவாராம். அசகன முனிகி அப்புறம் காசிபெருமா தரிசிகள்லாம் சொல்லி ராமாவதாரத்துல ராமன் அவர் கோபத்தை அடைக்கிறார். அப்ப குரோதா கோபத்தை அடைக்கிறவர், மத்துவா கோபத்தை அடைக்கிறவர், தன் கோபத்தை அடைக்கிறவர், பரசுராமனுடைய திருநாமமா பராசரப்பட்ட சாஸ்திரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றார். நரபதி நிதாசகரம் குரோதம், எதுபோய் ஒத்த மனத்துல எல்லாரும் கொள்ளே வரைய அவ்வளவு கோபம் வேண்டாம், காசு விஷயம்லாம் சொன்னே கொஞ்சம் கோபத்தை குறைச்சார். ராமனுடைய சண்டைக்கு வந்த ராவண சத்திரியன் பயப்படுறார், கல்யாணம் பண்ணி வர கோவில் பெரிசா ஓட்ட வில்ல உடைச்சிட்டு வந்த என் வில்லு பார் அப்படின்னார். அவர் வில்லு அந்த பரசுராமனுடைய நிறுவனத்த ராமன் அப்படியே நான் பண்ணார். இழுத்துட்ட என்ன பண்ண போறேன், தப்பு பண்ணிட்டேன், உன் தேசத்துக்கு வந்து என் தேசம் நிக்காது, என் தபசு மேல இந்த பானத்தை போட்டு விட்டார். அந்த தபசு மேல போட்டார் ராமன், பரசுராமனுடைய தபசக்தி எல்லாம் போய் பெருமாளை பிரதட்சம் பண்ணார். நேர கேரள தேசத்துக்கு போனார், தங்கிட்டு இருக்க ராஜ்யங்கள்லாம் யாகமான வச்சு ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தர் தானம் மட்டும் நேரம் போட்ட மரியாதைக்கு போய் இப்படி கோபம் மகா கோபம் உள்ளது நரபதி நிராசகரன் குரோதம் குரோதஹா. அப்ப விஸ்ரம்பிதோஷ்மான பகவானுக்கு அவ்வளவு கோபம் வரும். எப்படி ரிஷிக்கே சாந்தமா உள்ளதே இருக்கிற வாய்ப்பு கோபம் வரும்போது எவ்வளவு பொறுத்து பார்க்க பகவான் கோபம் அடங்கல. பூர்வம் தேஞ்ச குரோதகிறது அவ்வளவு கோபம் பரசுராமனுக்கு குரோதசேதோ அந்த கோபத்தினால மகா வில்லாளி அவன் காத்து ஆயிரம் கை கொண்டவனா அவனுக்கு துவம்சம் பண்ணார் அந்த கார்த்தவிராஜனிய. என்ன காரணம் கோபம் அவ்வளவு கோபம் கோபம் கூடாது பிராமணனுக்கு அது என்ன பண்ணலாம் கோபம் வந்துட்டு மிகக்ஷத்ரியாம் சகார மேதினி. அப்பயும் சபதம் பண்ண இந்த உலகத்துல எந்த க்ஷத்திரியும் இருக்கக்கூடாது ராஜா இருக்கக்கூடாது அவ்வளவு கோபம் ராமாவதாரம் முடிஞ்சது. அப்ப பெருமாள் கோபம் வராதா ரிஷிக்கே வரும்போது ஒரு சமாச்சாரம் ஒத்தர் விஷயமா ரிஷிக்கு வரும்போது கோடிக்கணக்கான ஜீவன்கள் எவ்வளவு சாஸ்திரத்தை கொடுக்கிறார் நம்ம அனுஷ்டிக்காத போது பகவானுக்கு கோபம் வருது உஷ்ணம் வருது. தயாதேவி பக்கத்துல இல்லைன்னா அந்த உஷ்ணம் தனியாது. நிருபாதிக தயை தாயோயோ நிருபாதிக தயை கேப்பன் காப்பாத்தான்னா படி படி விசில் இருக்கிறான் காப்பாத்தான் நாங்க ஒரு நப்பா சேர்க்கிறோம் பின்னாடி பிள்ளை நம்மளை காப்பாத்துவாங்க. ஆனா தாய்க்கு எப்படியா பிறந்து வயத்துல சுமக்கிறா பால் கொடுக்குறா வளர்க்குறா எவ்வளவு தப்பு பண்ணாலும் திருத்துறா தன் கணவனுக்கு தெரியாத கவன் நல்லதெல்லாம் பண்றா உதவிக்கிறா. நீங்க என்ன பண்ற கேட்க மாட்டான் தாயார் மட்டும் நீங்க எனக்கு என்ன பண்ற அது நிருபாதிக்கு தெய்வம் பெருமாடுகள் ஒன்று தெய்வம் கேட்கவே வேண்டாம். எதையும் எதிர்பார்க்காத தெய்வம் நிருபாதிகம் நிருபாதிகம் சோபாதிகம் என்று ரெண்டு பதங்கள். ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யறது சோபாதிகம் நிருபாதிகம் எதை எதிர்பார்க்காத செய்யறது ஜாதித்தினால பகவானுக்கு உண்டு. பகவான் தான் தண்டிக்கவே மாட்டார் எவ்வளவுதான் பொறுப்பார். கடைக்கு போறான் கடைக்கு போறான் துணி வாங்க போறான் காக்கைக்கு போறான் அப்படி அந்த பிரதட்சமா போறதான் கடைக்கு போக முடியும். பெருமாளை பிரதட்சம் கோவில் பிரதட்சமா போறான் பெருமாளுக்கு கணக்கில் பண்ணிக்கலாம் என்ன பிரதட்சம் பண்ணலாம். பெருமாளை பிரதட்சம் போனவே போறேன் பத்தேக்காது குளிக்காது நேரம் மார்க் எடுத்து போறான். அப்ப பெருமாள் கணக்கில் இருக்கிறார் அப்ப சில பாவங்கள் போறோம் நிருப்பார் எவ்வளவுதான் பொறுப்பார் எவ்வளவுதான் பெருமாள் பாபத்தை தொடைப்பார் அப்படியே ஒவ்வொன்றா படிப்படியா பெருமாள் நல்லது உண்டாக்குறார். அப்படியே வர என்ன பண்ண முடியும் உடையத்த கோபம் வருது எல்லாத்தையும் அழிக்கிறார். கோவிலுக்கு பிரதர்ஷம் பண்றான் தன்னை குண்டலீக புடலீக கதையை கேட்ட ரகசியத்தை சார் ஆபிஷ்டா சத்திரபந்து குண்டலீகச்ச புண்ணிய கத்து சத்திரபந்து மகா கொடியவன் பாபமே செய்தவன் கொலை கொள்ள இதுதான் அவனுக்கு ஜீவன். வயில போன்றமா ஏன்னா வந்தா கொலை இல்லைன்னா கொள்ள ஒரு கொத்தகையில உட்காண்டான் போய் நகரங்க வந்து கொத்தகைக்கா போவான் ஏன்னா யாரும் வரல நீ ஒருவாளா இது வந்து போய் உட்காண்டான். அப்ப அங்க தப கொண்டுக்காரு ஒரு ரிஷி அது குளத்தை விழுந்துட்டான் விழுந்துட்டு தக்கு போய் ஏற்று உட்கார வச்சான். அவர் குழு நடுங்கிறது யாரு பா நீ ஏன் காப்பாரு நீ யாரு நீ என்னால பேரை கேட்காது என் பேரை கேட்டது எல்லாம் நடுங்கும்போது நீங்க தைரியமே கேட்குது என் பேரை பத்தி அப்படின்னா அப்புறம் முதல்ல கதையை சொன்னான் சத்ரபந்து கொல்லாதவன் கொலை பண்ணுவேன் கொள்ள அடிப்பேன் தூக்கி வைச்சவன பெருசா போடணும் அப்படியே அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறது. அதான் ஆச்சாரியா கருணாசாகரம் வாழலாம் இதெல்லாம் பண்ணாது வா நல்ல கதி வராது நரகம் போவேன் பல மந்திர உபதேசம் பண்ணுவேன் அவன் புத்தி திரும்ப கத்திர வந்தும் அன்றே ஒன்று தொடைய பெயரால் பராங்கதி கண்டு கொண்டான் கத்திர வந்து தமிழ சத்திர வந்து நல்ல மோட்சம் போனான் இந்த ஆச்சாரியனாரு என்ன மந்திரோபதேசம் பண்ணாரு மூன்று எழுத்துடைய பெயரால் எத்தனையோ மந்திரம் இருக்கு அவனுக்கு கோவிந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணான். கோவிந்த மந்திரத்துக்கு எத்தனையோ அர்த்தம் உண்டு கோவிந்த பட்டாபிஷேகம் இந்திரர்கள் மழை பெய்த போது கோவர்தனதாரியாக இருந்து இந்திர கர்வத்தை அடக்கினார் மலையை தூக்கினார் கோவிந்தர் கிராம்னா மலை பசுக்களை காப்பாற்றினர் இடையனாக இருந்து அதனால கோவிந்தன் வேதங்கள்லாம் கொண்டு வரார் வராகாத்தாரில் அதனால கோவிந்தன் பன்னீர் நாமத்தில் ஒரு அச்சுதாரன் கோவிந்தன் ஆச்சவரத்திலே ஒரு கோவிந்தன் இப்படி பறவை அர்த்தம் உண்டு. அது ஒரு மந்திரத்தை அந்த கோவிந்த மந்திரத்தை கோவிந்த சமஸ்கிருத முனை மூன்று எழுத்துடைய பெயரால் பெருமாளுக்கு ஆச்சாரிய கோவில் சுத்தி எப்படி பாகவதால் சுத்தி எல்லாம் போறானே இப்படிலாம் போனா ஒரு ஆச்சாரியால் நேர்விடுவார். ஆச்சாரிய மூலமா மந்திரோபதேசம் வரும். மந்திரோபதேசமான ஒரு பக்தியோ சரணாகியோ வரும், மோட்சத்துக்கு வழிவகுக்கும். அந்த சத்திர வந்து ஒரு பிராமணனா பிறகு அது சரணாகதியோ பக்தியோ அனுசரிச்சு மோட்சம் போகலாம் தெரிவித்திரும். அப்படி நிருபாதி தயை அது யாராக உள்ளாரு தயையினாலே, தயையினாலே பெருமாள் சீதமடைகிறார். கோபமே கூடாது, பெருமாள் கோபம் கல்யாணம் பண்ண உண்டு. அவங்க அனந்த உபயலிங்காது யாரும் சீபெட்டு வந்தது உபயலிங்கம் உயிரின ரெண்டு லிங்கம்னு அடையாளம். உபயலிங்க அதிகாரம் துன்பசூத்திர சீபாஷித்த ஒரு அதிகாரம். பெருமாளுக்கு ரெண்டு அடையாளம் தெரிஞ்சுக்கொண்டார். சமஸ்த அனந்த கல்யாண குணக்கன், ஆயிரக்கணக்கான கல்யாண குணம் உள்ளவன் சொன்ன போலியா. கெட்ட குணமே நெருங்கி கிட்ட நெருங்காது, தேய குணங்கள் இல்லாதவன். அப்படி இருக்கிறவனுக்கே கோபம் வந்தது. நான் எவ்வளவு பாபம் பண்ணிருப்பான் அந்த ஜீவன், திருப்பி திருப்பி பாபம் பண்ணிருப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல உள்ளங்கீத சாசனேரு அபிக்ஷம் விஷயலாதிபதே விதிம்பி தோஷ்வாம் உடையவதையை க்ஷமாமிதானேஹி பவதியம் ஆசிரியதே பவத்தீரீஹி விதயதிகள் கோபம் அப்படின்னு அனுபவித்தான். அதன் தயாதேவினாலே நமக்கு பகவத் போவாதம் காப்பாற்றலாம். 28வது ஸ்லோகம் அடுத்து, கருணே துரிதேஷு பாவகேஷு பிரதீகாந்தர துர்ஜனேஷு கிண்ண நவஜாயிதா த்வயைகிஷாங்கி விதயஸ்தான உபாசிதோ விஷாத்ரிம். சத்துக்கள் அடங்கின படை வீடுன்னு சொல்லுவா தமிழ. எதிரி சத்துக்கள் அடங்குவா, சத்துக்கள் அடைக்கிறதுக்கு ஒவ்வொரு குகையில இருப்பா. மலை உயர்ந்த மரபான இடம், சத்துக்கள் அடிக்கிறதுக்காக ரெஸ்டம் எடுப்பா, அடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துப்பா. அதுக்கு விஜயஸ்தானம், ஜெயிச்சுட்டு வந்தாலும் சந்தோஷத்துக்காக அந்த குகையில் இருப்பான். அந்த மலையில பெருமாள் சத்துக்கள்லாம் ஜெயிச்சு, ஜீவன் இருக்கிற குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் ஜெயிச்சு, தயாதேயினார் அங்க விஷகிரிநாதன் சீனிவாசன் மலை மேல இருக்கான். அந்த விஜயஸ்தானத்தை மலையில கருணையன் கூப்பிடுற தயாதேவியை, திருதேஷு மாமகேஷு நாங்கள்லாம் ஜீவன்கள் பாபமே பண்றவாள். என்ன மாதிரி எவ்வளவு பேர் தனியை செய்திருக்கிற பாபங்கள். அப்ப பெருமாள் அடைய ஆசை இருக்கு, எப்படி போக முடியும், உங்களுக்கு தான் வரணும். பிரதீகாந்தர துர்ஜயேஷு சின்ன விட முடியாத பாபங்கள், வேறு வழி கிடையாது. பெருமாளே கதி அனன்ய கதி, நின்றுலாங்கதி என்று மற்றொன்று இல்லைன்னு பேசி தருகிறது. அதனால எவ்வளோ பாபம் என்ற பெருமாளுக்கு கோபம் வரும். சத்து ஜெயம் ராஜா விஷயத்துல, சத்து பகவான் விஷயத்துல நம்ம பாபங்கள். பாபத்தை ஜெயிக்கும் பானங்களை எடுத்து பெருமாள் அதிகமாக நம்ம பாபத்தை போக்குறது பானத்தோட அஞ்சாயுதத்தோட பெருமாள் சேவை சாதிக்கிறார். ராஜா எப்படி போவான் யுத்தத்துக்கு, நம்மேல அம்பு வரக்கூடாது, கவசகம் தான் தயாரிப்பான். உடம்பு மேல அம்பு எல்லாம் பட்டா தாங்கிறதுக்கு கவசம், எதிரிகள் அம்பு பட்டா கவசம் தயாரிக்கும். நம்ம அம்பு பெருமாளை போய் அடிக்கிறது பாபங்கள், அதுக்கு கவசம். யார் கவசம், தயாதேவி கவசம், பெருமாளின் தயை கவசம். எத்தனை யாதிச்சிக சுகத்தினாலே திருமேனி அவரை சேவிக்கிறோம், பாபம் போது ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஆப்பிட்டான் மௌலி பரியன் பெருமாளை சேவிக்கிறோம், அதனால ஒரு பெருமாள் வழி பெருமாளை சேவிக்கிறோம். நேரத்தை சொன்னேன் ஆப்பிட்டாது மௌலி பரியன் திருவடியிலிருந்து திருமணி வரைக்கும் பச்சத்தான் அண்ணா சேவிக்கிறோம். திருமேனி சுபாஷ்யம் பேர் பெருமாள், பெருமாள் மொத்தம் மங்களம் திருமேனி அது சுபாஷ்யம். அது வைகுண்டத்தில் இருந்தாலும் சரி, பெருமாள் எங்கும் பார்க்க பார்க்க முடியாது. கை கால திருக்கை திருவடியோட வச்சிருக்கானே நமக்காக அதை சேவிக்கிறோம். பஷ்யந்தம் பஷ்யதம் புருஷோத்தமம் அஞ்சு நிலையிலும் பெருமாள் திருமேனி எடுத்திருக்கான் நமக்காக. வைகுண்டேசு வரைய லோகே ஸ்ரீயாசாத்தன் ஜெகத்பதி லட்சுமி நகரான இருக்கான், சரீரத்தோடு இருக்கான். முதல் நிலை வைகுண்டம் பரமபதம். அடுத்து வியூகம், நாலு வியூகமா பெரியறான் சங்ககன பிரத்யுமன அனிருத்த கைலூர் வாசுதேவன் இப்படி நாலு யூகம். அதே நம்ம திருமணி யோகி தியானம் பண்ற வாழ்க்கை தெரியும், அதே திருமையை அது சேவைக்கு வாழ்க்கை சுபம் சுபாஷ்டி. அப்புறம் பக்தபூர் மாதிரி ராமகிருஷ்ணாதி அவதாரம் எடுக்கிறான், விபவம் மனுஷன் மாதிரி இருக்கான், தாய் வயதுலாம் போறக்கிறான், நம்ம மாதிரியே சாப்பிட்றான், தூங்குறான், பெருமாளுக்கு எப்படி நம்ம மாதிரி உடம்பு கரெக்டா இருந்ததா இருக்கா, அது கிடையாது. விபவத்துல ராமகிருஷ்ணாதி மனுஷ அவதாரம் எடுத்தாலும் பெருமாள் தூய்மையினு சுபாஷ் செய்யும் மங்களகரமானது கவசம், பெருமாள் திருமையினே கவசம், அவர் ஒரு கவசம் போட்டிருக்கார். நம்ம பாப உஷ்ணம் வருது ஏகவசனம், பெருமாள் தாங்கிக்கிறார், குளிர்ச்சி பண்ண வைக்கிறார் பக்கத்துல தயாதி. சீதையை என்ன பண்ண, 14,000 வருஷம் சொல்ல போற ராமன் விஸ்வாமித்ரா ரிஷிகளை காப்பாற்றுறதுக்காக தியாகத்தை சீதை முதல்ல ஆரம்பிக்கிறான். உன் கையில வில்லு விஷயம் விரும்புக்க மாட்டியா, கத்தி பூஷை எதுவும் இருக்காது, சரித்திரம் ஒன்று சொல்றான், ஒரு ரிஷிக்கு எந்த கத்தி கொடுத்துட்டு போனான், அது வெறும் இல்லாத கொஞ்சமா வெட்ட ஆரம்பித்தார், கொஞ்சமா பாபம் சேர்த்துட்டார், ஆயுதம் இருக்கலாமா பிராமணன் கிட்ட. அப்போ பெருமாள் கவசம் போட்டுருக்கார், சீதை சொல்றாப்போ யாரோ பண்ண தப்புக்கு கர தூஷன் அவளை கொலை பண்ணு, 16,000 பேர் என் சொல்றேன் தப்புன்னு ராமனுக்கே உதேசம் பண்றா சீதை, எனக்கு உதேசம் பண்றியா நீ, நான் ரிஷிகளுக்கு வாக்கை கொடுத்துருக்கேன், இந்த காட்டை யாகம் பண்ற காடு அவ இருக்கிற வசிக்கிற இடம், அவளை காப்பாற்ற சபதம் பண்றேன், பிராமணேபியோ விஷயத்துல நான் சபதத்தை மீற மாட்டேன், அது ரிஷிகள் பிராமணர்கள் அவளுக்கு சபதத்தை மீறுவேன், கோபமாக சொல்ற ராமன் ஒன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணோட சேர்ந்து ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கு, ஒன்னை விட்டாலும் விடுவேன், ராம லக்ஷ்மண் விட்டாலும் விடுவேன், சீதையே ராமனாகிட்ட நான் சபதம் போடுறத மீற மாட்டேன், எல்லாரையும் கொண்டுதான் தீர்த்தேன் மகர்ஷீணாம் சுதாவகம் பிரபுஷ்டா வைதிக ரொம்ப சந்தோஷம். அப்போ தயாதேவி கூட இருக்கான், இவ்வளவு பாபம் பண்ற சத்துருக்கள் மோதிரம் பெருமாள் கோபம் வரும், சீதை மாறி அவர் தணிக்கிறார் கோபத்தை, எவ்வளவு ஒரு நாஸ்திகராயிரம் கொஞ்சம் கொஞ்சமா போய் ஆசிரியத்துவம் போயிருது, கூட சேரவாதாவே கெட்டு போறோம், இதில் நிறைய மதங்கள் முளைக்கிறது, பெருமாள் இல்லே சொல்லவாத மதம் முளைக்கிறது, எத்தனை மதம், பெரிய ரிஷிகள் பெரிய படாபடாசாலிகள் அவ்வளவு ஒரு மதம் ஆரம்பிக்கிறார், மயக்க ஜனங்கள் மயங்க போகுது. எப்படி வருது சாங்கியம், கபில கபில மதம் இருக்கு, சாங்கியம் இருக்கு, பௌத்தம் ஜெயினம் பிருகஸ்பதி மதம், நிறைய மதத்தை பாசுபதம், இதெல்லாம் பரமத பங்கம் சேர்ந்து கண்டிக்கிறது, எதுவும் மோட்சத்துக்கு வழி சொல்றது இல்லை, எதுவும் வேதாந்தார்த்த ஊழத்துக்கு விருதமா இருக்குது, அதுக்குதான் ஆச்சாரியார் எல்லாம் அவதரிக்கிறார், அத்தனை மதம் பண்ணி வேதாந்தம் சொல்லக்கூடிய மோட்சம் போற வழிதான் வழி, சரணாகதி பெருமாள் கை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் சொல்லாது அவ்வளவு சொல்லாது, நாஸ்திகம் போகணும், பெருமாள் திருவேணியை சேவிச்சாலே இதெல்லாம் போயிடும், திருமேனி எவ்வளவு திருத்தி பாருங்க, அழகிரி பெருமாள் தேவைப்படும், விக்கிரேத தேவைப்படும், திருமேனி தேவைப்படும், கோவில போய் கண்ணார கண்ணு எந்துகளோ கண்டு கழிக்கும் நாளே குழந்தை ஆழ்வார், அவர் எங்கோ கேளுக்கு ஆழ்வார், ரங்கநாதன் கேட்டு மோகன் ரங்கநாதன் திருவேணி நான் என்னைக்கு வந்து பார்க்க போறேன், புஷதி இத்தனகிரே ரங்க யாத்திரா தினே தினே ஜனம், ஒரு பெரிய ராஜா ஆழ்வார், ஆசுரனா பண்ண ஆழ்வார், மகாபக்திமான் ராமபக்தர், சரி ரங்கநாதன் சேவிச்சே ஆகணும், எந்தவளோ கண்டு கழிக்கும் நாளே, அந்த ஆதிசேஷனை படுத்திருக்கேன் நீ ரங்கநாதன் நான் என்னைக்கு பார்க்க போறேன், அந்த தெய்வம் என்னைக்கு சேவிக்க போறேன், சரி கடமகனானவர் படைகள்லாம் கிளம்பு ஸ்ரீரங்கம் போனோம், அது கூட ராஜாவால் இன்னொரு காரியம் வந்தோம், சரி நாளைக்கு போறான் நாளைக்கு போறான் நாளைக்கு போறான்னு நாளைக்கு போறான் நாளைக்கு போறான்னு போகவே முடியல வராது, அதனால திருமேனி எங்கே எங்கே அனுபவிக்கிறார் பாருங்க, அதனால பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சா நம்ம நினைச்சிருக்கோம் கோவில்தானே விக்கிரகம் நினைக்கலாமா, விக்கிரகத்தை ஒரு கல்லோ ஒரு மெட்டலோ நினைச்சா நரகம் போவான், சம்பரோஷம் பண்ண உடனே பெரும் வைகுண்ட சக்தி வந்துருது, அவர் சுயவிக்கலாம் இருந்தா கேட்கவே வேண்டாம், அப்படி சந்தர்சனாத்து பெருமாளை சேவிக்கிறதுனால கோவிலான போய் சேவன அவசியம் இல்லை, அகஸ்மாச்சே எங்கயோ போறான் வரான் பெருமாள் ஏழ்ற வீதியில அவன் கை கூப்பிடறான், அது எதிர்பாராது அது வருது, இது ரொம்ப சுகம் பண்றான், சந்திரநாத் அகஸ்மாச்ச பும்சாம் சமூக தேவசம் மகா மூடநாயகம் கூட எப்போது கோவில் அப்படி போய் நோய் சேவிக்கிச்சு இல்லை ஒரு வீதியில் பெருமாள் சேவிக்கிச்சு அந்த பார்த்த பாபங்கள் போயிடுது எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட கொஞ்சமாக இருக்கு குவாசனா குதிஷ்டிச்ச குதக்க அதனால குதேருச்ச குபாவச்ச நாஸ்திகத்துவம் நயம் விஜயத்து நம்மளாக சொல்ல முடியாது எத்தனை சொல்ல பாருங்க நம்ம கிட்ட எவ்வளவு தெரியுமா இருக்கு சார் எவ்வளவு சரக்கு தெரியுமா நம்ம கிட்ட இருக்கு குவாசனா ஜென்மாந்தங்கள் பண்ண வாசனை அடிச்சு உதச்சு ஏதோ நல்ல கெட்ட வாசனை பண்ணிருக்கோம் ஜென்மம் எடுக்கிற ஓலியம் அது வாசனை தொடரும் பெருங்காயம் டெப்பி ஓலியம் பெருங்காயம் வச்சா பெருங்காயம் ஆகி போடும் இந்த டெப்பி முந்து பார்த்தா ஒரு மாசம் ஆனால் வாசனை போகாது போற ஜென்ம வாசனை அப்படி தொடரும் நல்ல வாசனையான பரவாயில்லையே குவாசனம் குபுத்திச்ச புத்தி நல்ல புத்தியே வராது பெரியவாடு சேவிக்கணும் நல்லது பண்ணணும் இதுதான் ஜென்ம வாசனை இந்த புத்தி அப்படியே தொடரும் நல்ல புத்தி வராது கெட்ட புத்தி கெட்ட வாசனை கெட்ட புத்தி குதக்கா பெருமாள் ஏன் எங்க இருக்க காமி சாஸ்திரமா மைதானா யார் எழுதுறது எப்படின்னு தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி வேதத்துக்கு விருத்தமா பேசும் சாஸ்திரத்துக்கு விருத்தமா பேசுறது தர்க்கம் நம்ம தர்க்கம் வாசம் தான் தர்க்கத்தால் தான் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் எப்படி ஏதுன்னு சொல்லுது அது குதர்க்கமா இருக்கக்கூடாது சத்தர்க்கமா இருக்கணும் தர்மாந்திரத்தால நம்மளுக்கு குதர்க்கம் தான் படுகிறது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாண்டார ஒரு பானை ஒரு பெரிய பானை நம்ம குதிரையே துவச்ச காரணம் ஏண்டா பெரியவாழ்ந்த போற ஏன் பெரியவாழ் இருக்கிற ஏன் சாஸ்திரம் இருக்கு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இது வாஸ்தவம் தெரியுமா டைம் இருக்குமா குடும்பத்தை காப்பாற்ற பண்ணாமா எத்தையும் சொல்லுவான் அகாறு சதுங்கிருப்பா ஆயிரம் தப்பு பண்ணி குடும்பத்தை விட்டுறாரு நீதான் காப்பாற்றாங்க சொல்லி அதை காமிப்பான் காரணம் தந்தப்பா காமிப்பான் குகையை துவச்சே குபாவச்சே ஒரு பாவங்கள்னா நல்ல பாவமே இல்லை இத்தனை சமாச்சாரம் நம்ம உடம்புல ஜீவன் உடம்பு அப்படியே ஜென்மாந்திரமா வந்துருக்கு அது படிப்படியா குறையணுமே பெருமாள் ஏன் கோபம் வராது எத்தனை ஜென்மம் இருந்தால் திருந்த மாட்டேன் கோபம் அதனாலே குருதேஷு வாமகேஷு பிரதீகாந்தர துர்கேஷு கிண்ணகம் நமக்கு துக்கம் வருது இல்லையா பெருமாளுக்கு துக்கம் வருது பிரிகாரம் பார்த்தீங்கன்னா வசீகரிக்கிறதுக்கு யாதிச்சிக சுகம் வேணும்னு சொல்லணும் அகஸ்மாத்தாக வரணும் பாப ராசி எது ஜெயிக்கிறது பெருமாள் ஜெயிக்கிறதா நம்ம ஜெயிக்கிறதா நம்ம பாபம் ஜெயிக்கிறது பெருமாளுக்கு எதுவாக போறோம் அவன் ஆடுறவ யாராவது உண்டா உபரிஷத்திலிருக்கு அதஸ்தே ஜெயகச்சனன் சத்ய நாம மகத்யசகா அவனுடைய பேர்ல என்ன தெரியுமா திருநாமங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விசேஷம் அவங்களுக்கு ஒவ்வொரு கீர்த்தி யசஸ் அவன் புகழை காமிக்கிறது திருநாமங்கள் சத்ய நாம மகத்யசகா நிகில ஜெகஜனாதி லீலாதி சர்வ ரக்ஷகத்துவ கீர்த்தி அப்படின்னு பராசரப்பட்டவர் சொல்றார் கீர்த்தி புகழ் யசஸ் தான் என்ன புகழுடைய நல் ஒருவன் என்போனர் நம்மாழ்வார் யசஸே புகழ் தான் அவனுக்கு மிருகத்தே விஷ்ணம் பஜாமகின் வேதம் வேதசே நவேதசே பெருமாளுடைய புகழை நம்ம தொழறோம் நிகில ஜெகத் ஜனநாதி ஜெகத்தை உண்டாக்குறது ஜெகத்தை காப்பாற்றுறது ஜெகத்தை அழிக்கிறது இதெல்லாம் ஒரு லீலை அழிக்கிறது முதல்ல லீலை தான் அழிக்கிறது ரட்சகன் தான் இந்த நல்ல ஜென்மம் கொடுக்கறாங்க பெருமாள் கடையில வேற வழி இல்லாத புழைய மாட்டார்கள் அதுவும் ரட்சகன் தான் இதெல்லாம் ஒரு பெருமாள புகழ் சொல்லக்கூடியது ஏதையை சாது சாது கர்ம காரயதி உபரிஷம் சொல்லிது கௌஷிதிகின்ற உபரிஷம் இவன் சாது கர்ம பெருமாள் நல்ல புத்தியை தரான் கெட்ட புத்தியை தருவான் இவன் இறங்குறது வேற என்ன பண்ண முடியும் நல்லது பண்ணான்னா பெருமாள் பார்ப்பார் மேல மேல இவன் நல்லதா வருத்தம் புத்தி போறது என்ன பண்ண முடியும் கெட்ட காரிலேயே போறதுன்னா கெட்ட காரிலாம் போயிட்டு ஒதுங்கி போட்டோம் நரகத்துல அவ்வளவு கோப பெருமாள் கெட்டு நல்லதையே பண்ண வைப்பன் கெட்டதையே பண்ண வைப்பன் அவன் தான் கர்த்தா அவன் தான் காரயிதா ஏழையே சாது சாது கர்ம காரயதியே தன் எமை ஜோ லோகே ஜோ உன்னீஷதி மேல மேல ப்ரமோஷன் நினைப்பேன் நல்ல வாழ்க்கை இல்ல வாழ்க்கை அதோகதி தான் அதனால விஜயஸ்தானம் அந்த திருமலை சொல்லணும் இவாளதான் ஜீவன்கள்லாம் வெற்றி கொண்டு நம்ம தான் சத்துருக்கள் நம்ம குணங்கள் இந்திரியங்கள் தான் சத்துருக்கள் கேட்கறது இல்லை அதனால சத்துருக்குட குணத்தினாலே மலையில இருக்கான் ராஜாக்கள் சந்தோஷத்தால் அதான் பார்வையிட்டேதான் போறாரு சந்தோஷத்துக்கு ஒரு விழா பெருமாள் சீனிவாசம் மலை மேல அதான் இருக்கார் அங்கேயும் அரசனை கொண்டிருக்கான். வேங்கடாதி மகாத்மன்ல ரிஷபன் ஒரு பொல்லாத அரசன், அவனை சொன்னார் ஆனா ரிஷபாத்ரி ஏழு மலையில அது ஒரு மலை ரிஷபாத்ரி இங்க உட்காந்துருக்கான். பெருமாள் இருக்கு கை காமிச்சிருக்கா என் திருவடியை சேருடா சீனிவாசன் திருவடியை காமிக்கிறான் என் கைய காமி இந்த பக்கம் என்ன இடுப்புல வச்சிருக்கான் என் சரணாகி பண்ணி. ஆனால் இந்த சம்சாரம் திருப்பி போய் சௌதரம் இருக்க இடுப்பளவுதான் அவன் அமுத்தார் அப்படி ரெண்டு கை காமிக்கிறான் பாருங்க. ஏற்கனவே ரகசியத்தை சார் அனுபவிச்சிருக்கும். பெருமாள் பாபான்னு கூப்பிடுறான் நம்ம திருப்பிட்டு பண்ண முடியும் அவன் என்ன பண்ணுவான் எவ்வளவுதான் இடம் கொடுப்பான். தொம்மை அம்மி திருமஞ்சல் கட்டியம் பராசரம் பெற்ற சம்பந்தாய் பெருமாள் பாருங்க எப்படியாவது திருவிழா கோலா தொம் நீ என்ன செய்யாத வேண்டா ஏன்டா அங்கெங்கெல்லாம் போற அப்படின்னு சொல்ற. அப்பா புத்தி வருதா உனக்கு அடையும் நான் நீ யாரு நான் நான் தான் நான் என்ன சேர்ந்த உன்ன சேர்ந்த நீ சொல்ற தொம்மேன்னு உடனே அகம்மே அப்படின்னு திருந்துட்டு போறான். ஏடா இப்படி பண்ண நானே வந்தா கூட புத்தது எப்படி சொல்ற நீ சாஸ்திரம் வாசிக்கலையா புத்தி இல்லையா வந்தாலே நீயே எல்லாத்தையும் பண்ண முடியுமா அதுமாதிரி தொம்மேன்னு போய் ஞாபகப்படுத்த எதான் அதை அப்படி சொல்ற புனஸ்தது தொம்மே அகம்மே புதஸ்தது சதவி புத்தகா நீ மட்டும் எப்படி சொல்ற அப்படி சொல்ற கேக்குறான். வேதமூல பிரமாணாத்து வேதத்தை சொல்லுகிறா பகவான் தான் சர்வசக்தி சர்வ ஈசானம் ஜெகத்தை சித்தி சித்தி சமாதான் பண்றவன் சரணாகதிக்கு மயங்கிறவன் ஜீவனா காப்பாற்றுறவன் எவ்வளவு சொல்லுக்கு வேதங்கள்ல சொல்லு கேள்வி பகவானே ஜெகத்தான் அவனுடைய உடல். அப்ப நீ என்ன சேர்ந்தவன் தானே வேதமூல பிரணாதி அவன் சொன்னான் ஏதாது சித்தாது நீ சொல்லலாம் சரி எத்தனை ஜென்மம் எடுத்துக்கேன் இன்னொருத்துக்கு நான் அடங்கினேன் இல்லை எனக்கு மேல ஒன்ன மாதிரி ஆறு சாமி நான் அடங்கினேன் இல்லை சொல்றேன். நீ எப்படி சொல்ற பிரமாணம் என்ன பிரமாணம் யாருன்னு ரிஷிகள் தான் காங்க ரிஷிகள்லாம் ரிஷிகள்லாம் சொல்றா சிறுதிகள்லாம் ஸ்ருதிகள் வேத தத்துக்கெல்லாம் பண்ணிருக்காளே ரிஷிகளா அவ ஒன்னு பொன் பின்னாடி வேற பத்து பதினஞ்சு பேரா இருக்கலாம் அவளை நம்ப சொல்றியான உன்னை திருத்தவே முடியாது போலருக்கு அதனாலே திருமணி காலத்து ஏன் சொன்னார் அப்பா நீ இவ்வளவு பேர் சொன்னா கேட்கல நீ என்ன சேர்ந்தவன் தான் சபதம் பண்ற அடிச்சு சொல்றேன் தண்ணீரை மூழ்கி சொல்றேன் சபதம் பண்றது தீர்த்த தண்ணீரை மூழ்கி சபதம் பண்ணுவான் பசங்க கூட சபதம் பண்ண விளையாடல பச்சை எலியை வச்சு சொல்றேன் திருமணம் துளசியா பச்சையா சேர்த்திருக்கான் திருமஞ்சனத்துல தீர்த்தம் வரலாம் அப்படி ஜீவன்கிட்ட சொல்றான் நீ தானா என்னை சேர்ந்தவன். இப்படி ஜீவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரு கலக சண்டை இப்படி பண்ணால போய் இவ்வளவு சபதம் பண்றானே சரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து நான் இருந்துட்டு போறேன் ஒத்துக்கிறேன். வேதமூல பிரமாணானது ஏதாது சித்தாது அனுபவிவாது இப்படிதான் சொல்ல அனுபவிச்சவன் அப்படி பாபராசி பெருமாளை கோபம் வந்து காப்பாற்ற பண்றான். அந்த விஜயஸ்தானம் எல்லாரையும் மன்னவரும் வெண்ணவரும் விரும்பும் வெறுப்புன்னு தேசிகன் நித்திய சொல்வரா பெருமாளை சேவிக்கிறார் சீனிவாசன் தேவதையெல்லாம் வர பெருமாளை சேவிக்கிறான் கீழே போய் ஜனங்கள் போய் மேல போற மலை மேல பெருமாளை சேவிக்கிறான் மன்னவரும் விண்ணவரும் விரும்பும் என்னால சர்வேணது பிரயத்தேன கிரி துர்க்கம் சமாஷ்டி ராஜா என்ன பண்ணணும் அழகி பண்ணிக்கணும் சத்துருக்களை காப்பாத்துறது மர குகை ஏற்பாடு பண்ணிக்கணும் சில சமயம் சத்துருக்கிட்டே ஒழிக்கணும் என் ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும் அவனை ஒளிஞ்சுன்னு அடிக்கணும் அப்ப குகை வேணும் உதாரணம் காட்டினாலே ஆண்டாள் மாறி மரபெஞ்சல் மண்ணை உடந்துரங்கும் மண்ணின் சீரிய சிங்கம் மாறி மலையும் முழைஞ்சின குகை விசுமன் குகையில் தான் இருந்தார் குகையிலே இருக்கார். அதே மாதிரி சத்து தெய்வம் வேணும்னா பெருமாள் அங்க குஷகிரியிலே எத்தனையோ குகை பெருமாள் கேட்டிருக்க மேல போய் கேட்டிருக்க மனு சொல்லிருக்க ராஜாவுக்கு மனு எவ்வளவு தர்மம் சொல்லிருக்க ராஜாக்களுக்கு சொல்லப்படும் தர்மம் சொல்லும் போது அகழி ஏன் உன்னை காப்பாத்த அகழி உண்டு பண்ணிக்கோ மலையை குகை உண்டு பண்ணிக்கும் மனுதர்ம சாஸ்திரம் சர்வேணு பிரயத்ரேன சோமத்தனமா கூடாது நிறைய அங்கங்க நீ கிரி குகையை உண்டு பண்ணு கிரி துர்க்கம் சமாஸ்ரீயது கிரி துர்க்கம் ஏசகி பகு பாகுபுண்ணியன கிரி துர்க்கம் விசிஷ்டதே எத்தனையோ தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கு ஒளியதுக்கு இடம் இருக்கு அகையே ஒரு துர்க்கம் தான் சுத்தூரம் ஜலம் கோட்டை சுத்தி ஜலம் சேர்ப்பா அந்த துர்க்கத்துக்காக வசந்த துர்க்கம் எது மனு காமிச்சு கொடுக்க கிரி துர்க்கம் மலையில இருக்க துர்க்கம் இருக்க அது வசந்தான அரண், பெருமாள் நமக்கு அரண் காப்பாத்துகிற அரண் பேர், அரண் மதில் கூர்ந்த இடம், வராக பெருமானாக அரண் நமக்கு அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அதனால பெருமாளுக்கு எல்லாரையும் காப்பாத்துறோம். பக்தீஷ வரலாறு பஞ்சாசத்துல தேசியம் சொல்றார், நிறைய ஜென்மம் எடுக்கிற பாபமே பண்றான் சொன்ன மாதிரி, எவ்வளவுதான் பொறுப்பார், வியாதங்கள்லாம் பண்றார், இவன் எங்கேயோ போனோட நல்ல நல்ல கணக்கு பண்ணே வர்றார் அப்படின்னு தெரிஞ்சு வருது. குபுத்தி குதக்கம் குபாவம் பெருமாள் தான் நேரம் தொலைச்சுள்ள கூட பாபவர். பெருமாள் சேவைக்கு போச்சே இவ்வளவு தப்பு பண்ணிட்டு பெருமாள் சேவைக்கு வரைய கோபம், அந்த கோபம் எப்பவுமே இருக்கும். கோதாசி தேசி சொல்லலையா, பார்க்கவே கூடாது முகம் கொடுக்கூடாது திருப்பிக்கிறார். இந்த விதத்துல ஸ்ரீதேவி பக்தன் நீ காப்பாற்ற ஆகணும், எவ்வளவு சாஸ்திரங்களா நீ சொல்லிருக்க, அவனை பார், உன் கடாட்சம் போயிட்டோம், நான் அவன் தொலைக்கணும்ன்ற நீ அவன் பாரு, அவன் முகமே பார்க்கல, இந்த பக்கம் திரும்பிக்கிறான், இந்த பக்கம் பூதேவி, அவ்வளவுதான் சொல்றான். நீ சரணாகத பக்தனாச்சு, நீ இப்படி திரும்பாதே, நீ நேர பகவன் இந்த பக்தனை கடாட்சி இருந்த, இப்படி பண்ணா இங்க உபதிரம் பண்றா, அப்படி பண்றா உபதிரம் பண்றா, வேற வழி எங்க திரும்புறது, நேரம்தான் பார்த்தாலும் பகவான் ஜீவனை கடாட்சம் விழுந்து போறது. இப்படி தேசியன் கோதாசு அனுபவிக்கிற மாதிரி அப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல இல்லைன்னா கோபுர பெருமான மூஞ்சி திரும்பிட்டே இருக்கும். தேசிகன் அத்தீசுக்க விழுந்து பலானுபந்தினி கோபம் வருது, பகவானுக்கு வில்லாண்டானாச்சு, அதாவது ராஜாக்கே வில்லு இருக்கும் போது பெருமானுடைய பாஞ்சஜன்யன்ற வில்லு நிறம் வரான், அதுமல்ல ஜீவனை பார்த்த கோபம் வருது. அந்த வில்லை எப்பேற்பட்ட வில்லுனர் விஷதுக்தினி விஷ பலானுபந்தினி விஷம் தோன்ற அம்பு, வெறு அம்பு வந்தா அதிலே மூடுவாக்கிறது, விஷத்தை தோஞ்சி பார்த்து எப்படி படிப்பான் அவன், பெருமாள் கோபம் அவளை வருது. விஷதுக்தினி அப்ரம்மகீடம் அபராகத சம்பிரயோகே, பெருமாள் கிளம்பிட்டார் எதுக்கு, ஜீவன் பாபிகள்லாம் தொலைச்சி விடுறேன், யார் பாபினர் பிரம்மாவிலே ஆரம்பிச்சு புல் பூண்டு வரைக்கும் பாபம் பண்றது தொலைச்சி விட கிளம்புறாரு. எத்தனை கை, ஒரு கையா ரெண்டு கையா, சதுபூஜம் போறல, திகிட பாகுனான அனுகூலம் பண்றதுக்கோ தொலைக்கிறதுக்கோ ரெட்டையாச்சான், டபுளி நாலு கை கெட்டையா கெட்டு கை அட்டபூஜம் அதுவும் போறலன்னு என்ன பண்ணு, பஞ்சாங்கமாக அட்டபூஜமாக்க சங்கீதம் நந்திகை சக்தி சாங்கரன்பா கதாசரக ரதாங்க பாணி அக்ஷோபியா அடிக்கிட்டே போனேன். இந்த ஸ்லோகம் முடிய போது என்ன பண்றது, சகஸ்ர புலனாயுதா முடிச்சிருந்த ஸ்லோகத்தை ஆயிரம் ஆயுதங்கள் அவருக்கு சொல்ல முடியாது, ஆயிரம் ஆயிரம் கணக்கு நடத்தும் அடிக்க ஆயிரம் போல் அவன் தான் இன்னைக்கு கண்டுபிடிக்க ஆயிரம் போகணும், அது கூட பெருமாள் தான் புத்தி தான் கண்டுபிடிக்கிறான். சகஸ்ர புலனாயுதா அஸ்தீசதுக்கு விஷதுக்கு பலானு பந்தினி ஆப்ரம்ம கீடம் அபராகத சம்பிரயோகி, அவன் பிரயோகம் பண்ண திரும்ப முடியுமா, எடுத்துதான் அம்ப ஜீவங்களை பார்த்து பாபியான ஜீவங்களை பார்த்து துஷ்கர்ம சஞ்சய வசாது துரதி கிரமீனா, இப்படி வருவானா பெருமாள் கருணைன்னு பேராச்சு பாஷிகா சொல்றாரு, ஆர்தவ மார்த்த பாஸ்கல்ய சௌசியிலே சொல்றாரு. என்ன பண்றது, ஒண்ணு ரெண்டு பாபம் பண்ணா பெருமாள் கோபம் வராது, சஞ்சய நிறைய மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கோம், தொலைச்சாதான் ஓடி வர்றார் பெருமாள், தோத்து போட்டு ஆயிரக்கணக்கான ஆயுதம் அதை விழந்தோஞ்ச அம்பு அவரை பார்த்து நடுங்கிறான், கை கூப்பிடான், கை கூப்பிடு ஒரு ஆயுதம் பெருமாள் பார்த்தார், நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள பெரிய ஆயுதமாக இவன் பேர்ல எப்படி அம்ப செலுத்துறது, நிராயுத பாணியா இருந்தா இந்த அம்பு ஆயுதத்தை போடக்கூடாது, சத்திரிய சாஸ்திரம் இந்து போய் நாளை வாழ்ந்தவர்கள் முதல் ராவணன் யுத்தம் பண்ணி அவன் அடிச்சுட்டார், எல்லா ஆயுதம் போய் இந்து போய் நாளை வாழ்ந்தார் ராவணன், உன்னால முடிவு கடைஞ்சி போயிட்டேன் நஞ்ச நான் இப்பவே தொலைச்சிட முடியும், அது கத்திரி தர்மம் இல்லை வீரனை கிடைக்கல போய் ஆஸ்வாசைய நெறியாகியர் வாழ்க்கை ஆஸ்வாசம் பண்ணி நாளைக்கு போய் நாளைக்கு ஆயுதங்களோடு வா புலரியா, அதனால பிரத்யஸ்திரம் ஆயுதமா இல்லாட்டா கை கூப்பிட்டா சகாதி பண்ண அவன் அழிக்கக்கூடாது, சகாதி பண்ணவன் அழிக்கிறவன் ஸ்ரீ அழிக்கிறவன் குழந்தைகளை கொள்றவன் இவர்கள் பிரகாசத்தே கிடையாது சாஸ்திரம், என்ன பிரகாசம்னா இந்த பாபம் போகாது, அதனால சகாதி பண்றவாள் யாராவது மன்னிச்சிருவான் லோகத்திலையும் சரி சாஸ்திரங்களையும் சரி. துஷ்கர்ம சஞ்சய வசாது துரதி கிருமியின சஞ்சய வசாதுனர் பெருமாள் கூட இவங்களுக்கு கோபம் வருவானார், என்ன பண்றது மூட்டை சேர்ந்து போச்சு உங்களுக்கு பாபமே இருக்கு உடம்பு கூட அவரே அழிக்கிற மாதிரி அவட பாவம் வந்துச்சு. எது கோபம் சொன்னார்ல சோழர்ல கோபம் பிரத்யஸ்தமஞ்சலி ரசவும் ஓடி வர பெருமான் மேல பில்லாண்டா மேல பெரிய ஆயுதத்தை நான் பிரயோகிக்கேன். என்ன ஆயுதங்க? பிரத்யஸ்திரம் அஸ்திரம் போட்டா எது அஸ்திரம் போடணும்? ஆக்னேயாஸ்திரம் போட்டா அது தெஹிக்கம். வாரணாஸ்திரம் போடுவா எது இருக்குவா? அது மழையை புரியும். எதுபடி ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்தான் அஸ்திரங்களை பிரயோகிப்பான். பெருமாளுக்கு சகஸ்திர பிரயணம் அவன் எதிர்த்தது அஞ்சலி கொண்ட இது பிரத்யஸ்திரம். பெருமாள் வைபுத்தர் இவங்கிட்ட திரும்ப வந்து பிரத்யஸ்திரோஸ்தோத்திரத்துல பெருமாளுடைய கிருபை கோபம் கிருபை ரெண்டும் காமிச்சு வரண்டு அப்படி சர்வேரது பிரயத்தேன் கிரிதுர்க சீனிவாசம் மலை மேல இருந்திருக்க அவர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு இருந்திருக்க கோபத்தை தயாதேவியினால நம்ம காப்பாற்ற போறோம். கருணே துர்வேஷமாவேஷ பதிகாந்தர துர்வேஷு கிண்ணா கவச்சாயிதா கவசம் சித்துட்டு போறோம் கவசம் போட்டுருப்பான். இங்க தயாதேவி உட்காந்து இருக்கா மாறுதான் இருக்கா கவசமா இருக்கா தயவ சாருங்கி இல்லாண்டான். யுத்தத்தை முதல்ல வில்லுதான் ஓடும். இல்லாண்டான் தன்னை சாருங்கி விஜயஸ்தானம் வெள்ள எடுத்துட்டு போய் நிற்கிறான். அப்படியே காப்பாற்றுறான் தயாதேவினாலே. அதனால விஷாத்தி விஷபாத்திரியுடைய அது விஷபத்தை அவருக்கு கொண்ட அந்த மலையிலே கேட்டிருக்கான் சீனிவாசன் நம்மளை காப்பாத்துறான் தயாதேவினாலேன்னு தயாதேவியுடைய ஒரு சுபாவத்தை காப்பாற்ற சொன்னாருங்க. 29வது ஸ்லோகம் 28 மயித்திட்டதிதுக்கிருதானாம் பிரதானி நிததோஷான் இதரானி விஜம்பதித்வம் அபராதகுணவ் அபூர்ணகுக்ஷி கமலாகாந்ததையே கதம் பவித்ரீ அபராதகுணைஹி தயே நீ இல்லாது இருந்தால் நாங்கள் என்ன எங்க போறோம் கமலாகாந்ததையே பெருமாளுக்கு கிடைக்க மாட்டான். அவன் கமலாகாந்தன் ஒரு பேர் கமலையில யாருட்டி லக்ஷ்மி. அவ எங்க உண்டானா? தாமரையில. தாமரை எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாகவும் மிருதுவாக இருக்கும். அதுல உண்டாது எப்படி இருக்கும்? அதே மாதிரி மிருதுவாக தானே இருக்கும். பத்மப்ரியே பத்மனி பத்மஹஸ்தே பத்மாலையே பத்மதலாய எல்லாம் தாமரைகள் கண்ணு கை திருத்தொடி. அப்ப கமலாகாந்தன் பத்மாவதி உடைய கணவனே தயே அதான் தயையும் அவதான் கமலாகாந்த தயே கீர்த்தினு யசக்காயன்னு ஜீவதி. பெருமாளுக்கு என்ன போயே தெரியுமா? எப்பயும் குணம் இருக்கு. ஞானவர ஐஸ்வர்ய வீதி தேஜஸ் சொல்ல முடியும். அதெல்லாம் ஒரு புனித பிரயோஜனமா? வாத்சல்யம் தென்னு மாதிரி இறங்கி வருது. கவலை கிட்ட நெருங்க முடியுது. ஜோதிகள் எல்லாம் கிட்ட நெருங்கி பெருமாளையே வேலை வாங்கினான். சௌசியத்தின் சௌரபியம் தேர் ஓட்டினான் அர்ஜுன சாதாரண மனுஷன். பெருமாள் ஒவ்வொரு ராஜாக்கும் தேர் ஓட்டி உண்டு வேலைக்காரன். அர்ஜுனுக்கு தேர் ஓட்டினான் பகவான். சௌசீல்யம் சௌரபியம் வாத்சல்யம் என்ன சொன்னாரு? அவ காருண்யம் முக்கியம். எல்லாத்துக்காக உயர்ந்த குணம் மேல காருண்யம். இதில் இந்த குணம் இல்லை மற்ற குணம் இருந்து என்ன புரியணும்? யசஸ் பெருமாளுக்கு கீர்த்தி ஏந்த புகழ் எழுந்து வருதுன்னா பெருமாள் மன்னிக்கிறான் ஏத்துக்கிறான் கருணவான் கருணா தயாவான். அப்ப தயாவான் எங்க மாதிரி பாபி கிட்ட இருந்தாலும் அந்த புகழ் வருது. தயாவான் காருண்யவான்னா இந்த லோகத்துல நம்ம லோகத்துல உபயோகப்படும். வைகுண்டத்தை போய் என்ன தயாவான் அந்த தெய்வம் என்ன வேலை செய்யும்? அவ பெருமாள் மாதிரி எல்லாம் எல்லாம் உடையவா உங்ககிட்ட தயவு பண்ண கேட்கணுமா? ஏற்கனவே பண்ணி மோட்சம் போயாச்சு. பெருமாள் கைங்கீரியம் பண்ணிருக்க நெத்தி கைங்கீரியம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன பூர்த்தியா இருக்க நான் அனுபவிக்கணும். ஒன்னும் வேண்டாம். தயாயின்ற குணம் வைகுண்டத்தை வேலை செய்யாது. காருண்யம் வேலை செய்யாது. மற்றதெல்லாம் இருக்கலாம் வாசல் தௌசியத்தை அது இங்க மாதிரி அங்கே வேலை செய்யாது. வீரியம் ஞானம் அவளுக்கே ஒத்துறது எல்லா குணம் முக்தா இருக்கும் நித்தியா இருக்கும். யசக்கீர்த்தி மற்ற புகழ் நிறைய காரியம் பண்ணான்னா அவ மரணமான கூட அவரை பத்தி சொல்லுங்க மல்லியோ யசக்காயேன ஜீவதி. அவன் மரணமாகல புகழினாலே ஜீவிக்கலாம்னு சொல்லணும். யசக்காயேன ஜீவதி புகழ் இல்லாத சொல்லக்கூடாது. புகழு பெருத்தல் நன்றி எனக்கு திருவிழா சொன்னாரு. அதுக்காக சாகலான் அது சாஸ்திரங்களை சொன்னா அவர் சொல்றாரு. சம்பாவதேசர் அகீர்த்தி கீர்த்தியை ஒன்று பண்ணாரு சத்தியான நீ இருக்கவே வேண்டாமே. ஆயா அகீர்த்தி மரணம் மரணமே வசதி, நீ ஒன்றும் பண்ணாத தண்டமா இருந்தியானா நீ இருந்து என்ன விரும்பும், நீ செத்தா யாருக்கு கவலையே கிடையாது, அதுவே வசதி. அதனால அனு அனுத்தமம் பாத்திரமும் தயாயாக சொல்ற பேசிக்கணும் கூட, நான் தான் தயைக்கு பாத்திரம், நான் தான் என்ன மாதிரி பாபி தானே தய குணம் உபயோகப்படும், நல்ல புண்ணியவான்கிட்ட உபயோகப்படுமாங்க அது, பாபி கிட்ட தான் அந்த தய குணம் எங்க உபயோகப்படும், என்ன மாதிரி ஆளு தேடணும், அதனால என்ன மாதிரி தேடணும் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொன்னார். மையத்தை தொட்டுத்தான் நீ தேடிட்டே போற, அபராத குணி அபூர்ண குப்தி, பெருமாள் யார தேடுற, நம்ம தயாவான் பேர் சொல்லணும், இந்த தயாவான புகழ் வந்தா நித்திய செய்தி பண்ண முடியும், தேடிட்டே போற பாபங்கன்றது ஒவ்வொரு பாபமா போற, தேசியம் சொல்ற சரி பாபமா போற, ஒரு பாபி கிட்ட போற சீனிவாசன் தயையோட போற, தயைக்கு ஆகாரம் பண்ணுவாங்க திருமாளி பத்தி தானே, அந்த தயாளி என்ன பண்றா பாபிகள் தான் சேர்த்துட்டு போறா, ஒரு பாபி கிட்ட போறா பாபங்களை சாப்பிடறா, ஐயா என் பசி போறலையா, இன்னொரு பாபிட்டு போறா, பத்து பாபிட்டு போறா, நூறு பாபிட்டு போறா, அந்த பாபங்களா சாத்தே வரா வயர் ரொம்ப தயாதேவி, அபராத குணை அபூர்ண குக்ஷிஹி, நான் தான் இருக்கிறேன் என்ன விட்டு போறியே கேட்கற, என்ன சாத்தியாரும் வயர் வரும், அவ்வளவு பாபம் எங்கிட்டு இருக்கு, மற்ற பாபம் கொஞ்சம் கொஞ்சமா சாத்து பயன் நிர்மாத்திருக்கியே, அபராத குணை அபூர்ண குக்ஷிஹி கமலா காந்ததியே கதம் பவித்தியே, இப்படிலாம் தேர்ந்து போறியே நான் இருக்கிட்டே எவ்வளவு பாவம் பண்ணும் வயல் ரொம்பிடும் எங்கிட்ட பாவம் பிரதானே மித தோஷானி கித்தரானி விஜன் என்னை விட்டு பத்தலாம் போய் தேடி போறியே சொல்லி 29 முடிக்கிற 30 ஸ்லோகம். அகமஸ்வபராத சக்கரவர்த்தி கருணே தஞ்ச குணேஷு சார்வபௌமி விதிஷி ஸ்திதி மீதிஷிம் சுயம் மாம் விஷசைவேஸ்வர பாதசாத்குத்வம், எங்கெல்லாம் போறியே நீ சக்கரவர்த்தி, நீ பேர் பெருமாள் லோக சக்கரவர்த்தி, தெய்ய நீ அவளை பத்னி லோக சக்கரவர்த்தி, அவன் பிரபுனா நீ பிரபு, அவன் லோக சமஸ்த லோக ராஜான சமஸ்த லோக ராணி, நீ நாயாத்தியமான தேசிகன், அகமஸ்தி அபராத சக்கரவர்த்தி, லோகத்துல அபராதம் என்ன பண்றாக்கார அவளுக்கு தான் சக்கரவர்த்தி, லோகத்துல என்ன சக்கரவர்த்தி தான் அர்த்தம், எப்பயோ ராஜாக்களுக்கு தலைவன் அவள் ஆள்றவன் சக்கரவர்த்தி, இந்தியாவது பரதத்தை பல சக்கரவர்த்தியா இருந்தா உலகம் போல் சக்கரவர்த்தியா இருக்கணும், நான் தானே எதுக்கு அபராதம் பண்ற உலகத்துல எல்லாம் சேர்த்து அபராத லோகம் சர்வலோகத்துக்கு சக்கரவர்த்தி தான், என்ன மாதிரி யார் பண்ண முடியும், அபர அகமஸ்வி அபராத சக்கரவர்த்தி அகமஸ்வி சக்கரவர்த்தி ஆயிருக்கானே போறவன், அஸ்வி சக்கரவர்த்தி தானே போறோம், நான் சக்கரவர்த்தி ஆயிருக்கானே போறோம், நான் இருக்கேன் ரெண்டு சொல்லணும் வேண்டாம், நான் சொல்ல வேண்டாமே துவக்கிற நான் காமிக்கிறார், நீதான் அபராதம் தேடுற அகமக மகம் லக்ஷ்மி பிராட்டி தோழர்களுக்கெல்லாம் சர்வவித திக்குகளிலிருந்து அந்த ஐஸ்வர்யெல்லாம் வரலாம், அகமக விகாரம் சீசத்தை சொல்றார் துவக்கேன் துவக்கே வரலாம், தேசிய சொல்ற அபராத சக்கரவர்த்தி துவக்க அகம் அஸ்மி அஸ்மி மட்டும் இல்லை துவக்க அகம் நான்கிறேன் நான் இருக்கிறேன் அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி, நான் அபராத வர்க்கத்துல சக்கரவர்த்தி, எனக்கு தனி லோகம் அதுக்கு நான் தான் ஆள், பாபத்துக்கு நான் தான் சக்கரவர்த்தி, நீதிமா நீதி சக்கரவர்த்தி நீதான், தயாதேவியே தொயஞ்ச குணேஷு சார்வபௌமி சார்வபௌமி, நான் லோகத்துக்கு நான் சக்கரவர்த்தி இருந்தேன், நீ சார்வபௌமம் பூமி பூவஸ்வா, இத்தனை லோகங்களும் பூமி தான் பேரு, அந்த அத்தனை பூமும் குணங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, நீ நான் ஒரு விதம் சக்கரவர்த்தி நீ ஒரு விதம் சக்கரவர்த்தி பத்தியா ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கும், ஆனா நீ தயவு பண்ணாதான் நான் போய்ப்பேன் என்று அனித்தியமான சக்கரவர்த்தி விதிசெய் ஸ்திதி விதிசெய்யும் ஸ்வயம் மாம் விதசெய்வரே இப்படி இருக்கி நீ காப்பாற்றுறானே உண்டு, அகமன்ன மகமன்ன மகமன்னம் அன்னரூபமாக பகவான் விமர்சன் சொல்லிட்டு அன்னசூரத்தை சொல்லிட்டு அகவத் விப்பதா விதத்தியா பிரதிசேந்திர வருது சாந்தத்துல அன்னசூரத்தை கடைசியில படிப்பார் சேவிப்பாள் அகம் அகமன்னம் அகமன்னம் அகமஸ்மி அகமஸ்மி அகம் வருது அஸ்மியும் வருது இதேதான் தேசிய நீங்க சொல்ற அகம் போறோம் இல்ல அஸ்மி போறோம், அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி அகமஸ்மி பிரதமஜா ரிதஸ்யா அன்ன அன்ன தேவதை சொல்றதா நான் தான் முதல்ல பிறந்தவன், நான் தான் தேவதை, முதல்ல வச்சு என்ன சோத்திரம் பண்ணுங்கோ, என்ன பூஜைங்கோ, அகவன் அவன் மதந்த வந்தி அன்ன தேவதை நானே உங்களை காப்பாத்துவேன். அந்த அன்ன தேவதை சொல்றது பெருமா அதிதி பூஜை பண்ணாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத, நீங்களே வயிற்றுக்கு சாப்பிட்டாக நானே சத்துவாயிடுவேன். அன்ன தேவதை அகவன் அவன் அந்த அண்ணன் உன காப்பாத்தும், அந்த அண்ணனே உன அழிச்சிடும். அதிதி பூஜை முக்கியம், பெருமாள் தலையை சேர்த்து தான் சாப்பிடணும். என்ன சொல்ற மொழியோ, அகவன் அவன் மதம் அகமஸ்வேப்பதாச்ச பூர்வன் தேவேபியோ அவது தனாதி, நாதியிலே உண்டான அமிர்தம் தேவதைகளுக்காக முதல்ல உண்டானே. அகவன் அவன் மதந்த வந்தி சொல்லி அன்னத்தை காப்பாத்தது. அகவஸ்தபலாத சக்கரவர்த்தி, நான் இந்த வகையில் சக்கரவர்த்தி, நீ எல்லாரும் எனக்காக பெரிய சக்கரவர்த்தி, நீ சாருபவனி விதுசீர்த்ததி வீது செய்யும் சுயம்மாம் என்னை விட்டு எங்கதான் தேடுற, நீ யார் கிட்டிக்காரா பாரு, நீ என்ன ஜெயிக்கிறவன், நீ எனக்கு வாட்ட வித்வான், நீ விதுசீ இப்படி காப்பாத்தான் வந்துடுற, நான் சக்கரவர்த்தியா, நீ காப்பாத்துறவன் வசத்தியா காப்பாத்த படுறவன் வசத்தியா, வீதுசீயும் சுயம்மாம் நீதான் சக்கரவர்த்தியா, உனக்கு கோபம் வராதா, பாபம் பண்றேனே பெருமாள் அடிக்க அசத்தை கொண்டு வர, நீ கிருபையினாலே என்னை காப்பாத்துற, நீயும் வர. விருசை ஸ்வயம்மாம் விருதையிலேஸ்வர பாததா குருத்துவம் விருதேஸ்வர பாத திருவடி, பெருமாள் சீர்வாக திருவடி எனக்கு காண்பிக்க கொடு, பெருமாள் காண்பிக்கிறார் தய எனக்கு காரணமா இருக்கா, எல்லாரையும் சேர்த்து வரா, என்னை சேர்த்துக்கு வை, பாததா குருத்துவம் சொல்லி திருவடி சேர்த்து பார்த்த பண்றா. இவன் 30வது சொல்ல அகமஸ்யபராத சக்கரவர்த்தி கருணே பஞ்ச குணேடு சார்வபௌமி விதுசீஸ்திதி விதுசீம் ஸ்வயம்மாம் விஷசீலேஸ்வர பாதசாத் குருத்வம் பிரார்த்தித்து முடிக்கிறார். சுவிதாக்கிய சிம்மாய் கல்யாண விகாரணி சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹோ.